தலைப்பு பயணம். பயணிக்காமலும் ஓர் பயணம் காலத்தோடு, அவரவர் பயணம் அவரவர் பயணிக்கவே, துணையின்றி தூரப் பயணம் ஏது, இலக்குகள் இடைவிடா பயணத்திற்கு சக்தியோ, பயண இலக்கு பயணத்தை படைக்குமோ,